சிவாய. உலக யாழும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல் முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உலக யாழும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல் முகநாதனே தினமுனை போற்றிடும் அருளிரை மந்திரம் ஓம் நம சிவாய. ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய. அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாய. ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய. அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாய. அருணகிரீசனே சிவமலை வாசனே அமுதனாகுமே உன் திருநாமமே. கண்டமாளும் உந்தன் நாமம் சொல்லவே அஷ்ட சித்தி யோகம் வந்து சேருமே. ஓம் நமக சிவனே நமக. ஓம் நமக ஹர ஓம் நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உலக யாழும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல் முகநாதனே தினமுனை போற்றிடும் அருணிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போக்கும் ஓம் நம சிவாய. எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போக்கும் ஓம் நம சிவாய. மந்திர கீதமாய் வந்தொலி செய்யுமே மாமலை புன்னையும் உருகிட செய்யுமே. பஞ்சபூதம் எந்த நாளும் பேசுமே உந்தன் நாமம் புனிதம் அள்ளி வீசுமே. ஓம் நம சிவனே நம. ஓம் நம ஹர ஓம் நம. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உலக யாழும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல் முகநாதனே தினமுனை போற்றிடும் அருளிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய என் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய என் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.